ரம்பா ரம்பா சும்மா சும்மா என்ன இடிக்காத, மாமா கிட்ட கிட்ட வந்து முத்தம் தந்து என்ன இழுக்காத. ஹே ரம்பா ரம்பா சும்மா சும்மா என்ன இடிக்காத, மாமா கிட்ட கிட்ட வந்து முத்தம் தந்து என்ன இழுக்காத. ராமனு நான் தான் நான் தான், சீதாவு நீ தான் நீ தான், ராம விட்டு அம்பு இப்போ உன்னை தாக்குது. லுக்க விட்டு என்ன வளைச்ச, கீக்க ஏத்தி என்ன கொன்ன, பெண்ணு இப்போ உன்னால நீ என்னுடைய